பேத தண்டம் நாலும் தோத்து போகும் போது தகுடு தத்தம் சரி தகுடு தத்தம் தகுடு தத்தம் சரி தகுடு தத்தம் சாமதான பேத தண்டம் நாலும் தோத்து போகும் போது தகுடு தத்தம் சரி தகுடு தத்தம் தகுடு தத்தம் சரி தகுடு தத்தம் தானம் பண்ணுது அடே பணக்காரா தீர வாங்க காரில் போய் வேற பண்ணுது தப்பான எதிலும் வெல்லும் ஏடா கூடம் எப்போதும் இல்லை காலம் மாறும் நியாயம் வெல்லும் சாமமான வேத தண்டம் நாலு தோத்து போகும் போது தகுடு தத்தம் சரி தகுடு தத்தம் தகுடு தத்தம் சரி தகுடு தத்தம் நல்லவன்னு யார சொல்லு கெட்டவன்னு யார சொல்லு நல்லவன கெட்டவன மாத்திரவன் தான் கெட்டவனோ ஆட்டோமேட்டிக் வாச்சுவோல ஓடுகிற வாழ்க்கை இது ஆட்டுறத நிறுத்தி புட்டா நடுநீ சீல நின்றுடுவாய் என் நண்பா வாழ்க்கை 80 வருஷம் கடந்து போனடா